la la la la la la la la la. Yeah, yeah, yeah. Alright, Jaron, drop the beat. சிரிச்சாலேலா ஆட்டம் ஒண்ணு போட்டாலா அச லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா ஆட்டம் ஒண்ணு போட்டாலா. போஞ்சோ வணக்கம் வந்தனம் எல்லாம் நாட்டில் இருக்கும் அழகிய பெண்முகம் என் மனம் பார்த்ததும் கசமல்ல கொட்டுது சிக்கிது கிட்ட கொஞ்சம் வரியோ சரியோ கட்டு கட்ட நோட்டு உனக்கு நான் சேர்த்து மனசுக்குள்ள போட்டு என்ன நீங்க பேசு எங்க தானே போற டாக்டர் வேணாமா உன்னதோட ஷாக்கு அடிக்குதுமா நீங்க பிடிக்குதுமா பிபி கூட பாய் பாய் சொல்லுதுமா டாக்டர் ஒண்ணு சொல்லேண்டா. Let me hear you say. வந்தாலே வந்தாலே பார்த்தாலே பார்த்தாலே லா சிரிச்சாலே சிரிச்சாலே லா ஆட்டம் ஒண்ணு போட்டாலா அச லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா ஆட்டம் ஒண்ணு போட்டாலா. Yeah, push out the friend, pull up the girl now. If she's your ex, she's mine now. Strawberry color pole, irukkum un kandangal. Strawberry puttu uriya solluthan udadugal. Bumba clock, wind up your body, girl. Let me just climb on your body, girl. Valivu sulivu in the night, you're my baby, girl. Dusha illa tippa nine, da ready, go. La la la la la, ava madi illa swala la swala. Ava arigila na na na na na. Yeah, edirila ba ba ba ba ba ba. Yeah, yeah, side vena, saraku vena. வந்தாலே வந்தாலே லா பார்த்தாலே பார்த்தாலே லா சிரிச்சாலே சிரிச்சாலே லா ஆட்டம் ஒண்ணு போட்டாலா அச லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா ஆட்டம் ஒண்ணு போட்டாலா. ஏற்பனே என் கூட வந்தாலே ஒரு லுக்கு தானே அவள் விட்டாலே அவள் பார்வையால நான் மயங்கினேன் அவளை பார்த்த கூட நான் மயங்கினேன் ஏன் கண்ணை சொல்லுதே ஏன் உன்னை தேடுதே நான் உன்னை பார்த்துட்டு மன தள்ளாடுதே அடி அடி பண்ணே